பிச்சு வச்ச பச்ச மண்ணிலும் பிள்ளையார் வந்து அமர்வார். உழைத்து வச்ச மஞ்சள் சாணத்தில் கொள்ளை புன்னகை புரிவார். பிடித்து வச்ச பச்ச மண்ணிலும் பிள்ளையார் வந்து அமர்வார். உழைத்து வச்ச மஞ்சள் சாணத்தில் கொள்ளை புன்னகை புரிவார். எடுத்து தோத்த நவமணி மாலையை ஏற்றுக்கொண்டு வீற்றிருப்பார். எடுத்து தோத்த நவமணி மாலையை ஏற்றுக்கொண்டு வீற்றிருப்பார். எருக்கம் பூவையும் அருகம் புல்லையும் மாட்டிக்கொண்டு அவர் சிரிப்பார். பிடிச்சு வச்ச பச்ச மண்ணிலும் பிள்ளையார் வந்து அமர்வார். உழைத்து வச்ச மஞ்சள் சாணத்தில் கொள்ளை புன்னகை புரிவார். முக்கணி சக்கரை மோதகம் பாயசம் அப்பமோடு அவள் பொறி உண்பார். முக்கணி சக்கரை மோதகம் பாயசம் அப்பமோடு அவள் பொறி உண்பார். கொத்து கடலை வெறும் சுண்டலே எனினும் கொடுத்திடு அப்பனே என்பார். பிடிச்சு வச்ச பச்ச மண்ணிலும் பிள்ளையார் வந்து அமர்வார். உழைத்து வச்ச மஞ்சள் சாணத்தில் கொள்ளை புன்னகை புரிவார். கோயில் கட்டியே கும்பிடுவோர்க்கெல்லாம் வாரி வழங்கிட வருவார். கோயில் கட்டியே கும்பிடுவோர்க்கெல்லாம் வாரி வழங்கிட வருவார். ஏழை வேண்டினால் வெட்ட வெளியிலும் இருந்திட சம்மதம் தருவார். பிடிச்சு வச்ச பச்ச மண்ணிலும் பிள்ளையார் வந்து அமர்வார். உழைத்து வச்ச மஞ்சள் சாணத்தில் கொள்ளை புன்னகை புரிவார். பிடிச்சு வச்ச பச்ச மண்ணிலும் பிள்ளையார் வந்து அமர்வார். உழைத்து வச்ச மஞ்சள் சாணத்தில் கொள்ளை புன்னகை புரிவார்.